தலைப்பு கனவுகளில். முடியா கனவுகளில் முடியா பயணம், முடிந்த கனவுகளில் மிஞ்சிய பயணம். கண்டதை கண்டேன் கனவுகளில் நானும், கண்டதையே காண்கிறேன் கனவென்றாகுமோ. வேண்டியதை நிறைவேற்றினாய் நிறைவேறிய கனவுகளில், கனவுகளில் எப்போதும் மீளா கனவாய் நீ.